அண்ணா என்பது ஒருவரைத்தான், அண்ணா என்பது ஒருவரைத்தான் என அகிலம் வழங்கும் மதிப்புரைதான். உயிர் அண்ணா என்பது ஒருவரைத்தான் என அகிலம் வழங்கும் மதிப்புரைதான். பண்பகமே அவர் அன்பகமே, பண்பகமே அவர் அன்பகமே, ஆதி பகலவன் வாழும் அறிவகமாய் திகழும். அண்ணா என்பது ஒருவரைதான் என அகிலம் வழங்கும் மதிப்புரைதான். எண்ணமெல்லாம் அண்ணன் உருவகந்தான், தமிழ் இல்லமெல்லாம் அறிஞர் திருப்பெயர்தான். எண்ணமெல்லாம் அண்ணன் உருவகந்தான், தமிழ் இல்லமெல்லாம் அறிஞர் திருப்பெயர்தான். வண்ண தமிழ்நாட்டின் சின்னம் அவர்தான், வண்ண தமிழ்நாட்டின் சின்னம் அவர்தான். ராணி அன்னை மதித்து வணங்கும் மன்னர் அவர்தான். அருமை அண்ணா, அண்ணா என்பது ஒருவரைதான் என அகிலம் வழங்கும் மதிப்புரைதான். எவரையும் இகழா பெருந்தன்மை, எழுச்சிகளை திருக்கும் மனப்பான்மை. எவரையும் இகழா பெருந்தன்மை, தீய எழுச்சிகளை திருக்கும் மனப்பான்மை. கவனமுடன் நாட்டினால நன்மை, கவனமுடன் நாட்டினால நன்மை, கருதி கண்ணியமுடன் நடக்கும் அறிவுடைமை. மிகுந்த அண்ணா, அண்ணா என்பது ஒருவரைதான் என அகிலம் வழங்கும் மதிப்புரைதான். திரித்த முகம் காட்டி உழைப்பவராம், மனித தெய்வங்களை வாட்டி வளர்ப்பவராம். திரித்த முகம் காட்டி உழைப்பவராம், மனித தெய்வங்களை வாட்டி வளர்ப்பவராம். தரமுடன் ஆட்சி புரிபவராம், தரமுடன் ஆட்சி புரிபவராம். தமிழ் சரித்திர பெரியார் வழி நடக்கும் அறிஞர். அண்ணா, அண்ணா என்பது ஒருவரைதான் என அகிலம் வழங்கும் மதிப்புரைதான். பண்பகமே அவர் அன்பகமே, ஆதி பகலவன் வாழும் அறிவகம் அகிகண்ட. அண்ணா என்பது ஒருவரைதான் என அகிலம் வழங்கும் மதிப்புரைதான்.